கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானை எப்படி நமக்கெல்லாம் ஒரு மறுமை வெற்றிக்கும் இவ்வுலக வெற்றிக்கும் ஒரு அடிப்படையான செல்வமாக வழங்கினானோ, அந்த ஈமானை அடிப்படையாக வைத்து சில முக்கியமான குணாதிசயங்களையும் சில முக்கியமான நற்குணங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகின்றான். இந்தந்த குணாதிசயங்கள் ஒரு மூமினிடத்திலே இருக்க வேண்டியது அவசியம். ஈமான் கொண்டவரிடத்திலே, விசுவாசம் கொண்டவரிடத்திலே இன்னென்ன குணங்கள் இருக்க வேண்டிய அவசியம். அந்த குணங்கள் இல்லாதவர் தன்னை மூமின் என்று பறைசாற்றிக் கொள்ள வேண்டாம் என்ற அளவுக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானுக்கென்று சில அடிப்படையான சில குணங்களை, சில தகுதிகளை வகுத்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட தகுதிகளில் மிக முக்கியமான தகுதியாக, முதல் தகுதியாக எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு சென்ற பொழுது மதினாவிலே பார்க்கின்றார்கள் அங்கே யூதர்களிடத்தில் இருந்த மிக மிக மோசமான கெட்ட குணம். ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய அவசியமான முதல் குணம் அது யூதர்களிடத்தில் இல்லாமல் போய், அதற்கு மாற்றமான குணம் முனாஃபிக் யூதர்களிடத்திலே, யஹூதிகளிடத்திலே மிக வேகமாகவும் அதிகமாகவும் பரவி வருவதையும், அதை யூதர்கள் ஒரு தவறாகவே கருதாத ஒரு நிலையையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள். பார்த்தவுடன் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வருத்தப்படுகின்றார்கள். ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய, யாரிடத்தில் ஈமான் என்ற சிஃபத், ஈமான் என்ற தன்மை இருக்கின்றதோ அவரிடத்தில் குடிகொள்ள வேண்டிய முதல் கடமை, முதல் குணம், அந்த குணம் இந்த யூதரிடத்தில் இல்லாமல் போய் அவரோடு பழகக்கூடிய இந்த முதல் சமுதாயமான முஸ்லிம்கள் அந்த யூதர்களோடு பழகி இவர்களிடத்திலும் இந்த அடிப்படையான குணம் இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தினால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்ட நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதினாவுக்கு சென்றவுடன், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினத்துக்கு மண்ணிலே கால் வைத்தவுடன் முதன் முதலாக இறக்கிய வசனம் முஸ்லிம்களுக்கு இந்த அடிப்படையான குணத்தை வலியுறுத்தி, அதுதான் ஒரு மூமினிடத்திலே அவசியம் இருக்க வேண்டிய அமானிதத்தை பேணுதல், மோசடி செய்யாமல் இருத்தல் என்ற மிக முக்கியமான குணம். இந்த குணம்தான் ஒரு மூமினுடைய தரத்தையும் தராதாரத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய குணம். அல்லாவிடத்திலே ஒரு மூமின் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னதோடு நிறுத்திவிடாமல், இவர் உண்மையிலேயே மூமின் தானா என்பதை அல்லாவிடத்திலே தீர்மானிப்பதற்கு, ஒரு மூமினுடைய தரத்தை உரசி பார்ப்பதற்குரிய உரைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலியுறுத்தி இருப்பது ஒரு மூமினத்தில் இருக்க வேண்டிய அமானிதம் என்ற நற்குணம். இந்த குணம் யூதர்களிடத்திலே அறவே இல்லாமல் போனது மட்டுமல்ல, அதை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையும் யூதர்களிடத்தில் இல்லை. அது இல்லாமல் இருப்பதுதான் மிக சிறப்பானது என்று யூதர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், கருதி கொண்டிருந்தார்கள், நம்பிக்கொண்டிருந்தார்கள். ரப்பல் ஆலமீன் அந்த யூதர்களை பற்றி ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நபியே, இதுவரை நீங்கள் காஃபிரிடத்தில் பழகினீர்கள், மக்காவிலே நேரடியாக எதிர்க்கக்கூடிய காஃபிரிடத்தில் பழகினீர்கள், இப்பொழுது நீங்கள் மதினாவுக்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய இந்த யூதர்களுடைய குணாதிசயம் என்ன என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில தர்பியத்துகள் கொடுக்கும் பொழுது, சில படிப்பினைகளை, பாடங்களை அல்லாஹ் கற்றுத்தரும் பொழுது அதிலே முக்கியமான விஷயமாக அல்லாஹ் சொன்னான், நபியே, இந்த யூதரிடத்திலே சில பேர் இருக்கின்றார்கள், ஓ இன்னமின் அஹலில் கிதாப், இந்த யூதர்கள் சில பேர் இருக்கின்றார்கள், மன் இன் தாமன் ஹு பி கின்தாரின் யுஅத்திஹி இலைக், ஒரு பொற்குவியலையே, ஒரு பொன்னாலான தங்கத்தினாலான ஒரு குவியலையே அவரிடத்தில் அமானிதமாக கொண்டு கொடுத்தால் கூட அவர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே அந்த அமானியத்தை நிறைவேற்றுபவர்களும் யூதர்களை சில பேர் இருக்கின்றார்கள். ஒரு சில பேர் இப்படி இருக்கின்றார்கள், ஆனால் அதனை பார்த்து நபியே எல்லா யூதரும் நல்லவர்கள் என்று நீங்கள் நம்பிவிடாதீர்கள். ரப்பல் ஆலமீன் எவ்வளவு தெள்ள தெளிவாக சொல்லித் தருகிறார் பாருங்கள், யூதர்களை மட்டுமட்டமா மோசமான அல்லாஹ் சொல்லவில்லை. சில பேர் இருக்கின்றார்கள், இன் தாமன்ஹு பிகின்தாரின், ஒரு பொற்குவியலையே, தங்க குவியலையே அவரிடத்தில் ஒப்படைத்தாலும், அமானிதமாக ஒப்படைத்தாலும், உங்களிடத்தில் அப்படியே பரிபூர்ணமாக அந்த அமானத்தை நிறைவேற்றுவார்கள். அப்படி சில யூதர்களும் இருக்கிறார்கள், அதை பார்த்து எல்லா யூதர்களும் நல்லவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பெரும்பாலானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இன் தாமன்ஹு பிதீனாரின், ஒரு சல்லி காசை, ஒரு நாணயத்தை, ஒரு பைசாவை அவரிடத்திலே அமானிதமாக கொடுத்தாலும், லா யுஅத்திஹி இலைக், அவர்கள் அந்த அமானிதத்தை பேண மாட்டார்கள். இல்லா மாதும்த அலைஹி காயிமா, நீங்கள் தலையிலார் என்று அந்த காரியத்தை சாதித்தாலே தவிர, அதற்காக அவர்களோடு என்று போராடி சண்டை போட்டு அந்த காரியத்தை சாதித்தாலே தவிர, ஒரு சல்லிக்காசை கொடுத்தால் கூட அந்த அமானிதத்தை பேண மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களால் யூதர்களில் பல பேர் இருக்கிறார்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யூதர்களை பற்றிய ஒரு கிளாஸ் எடுக்கின்றான். அவர்களை குணாதிசயங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே நபியே, இப்படிப்பட்ட யூதர்கள், இந்த இது கெட்ட குணம் எல்லாத்தையும் உள்ளது. சில பேர் நல்லவங்க இருப்பாங்க, சில பேர் கெட்டவங்க இருப்பாங்க, சில பேர் உண்மை பேசுறவங்க இருப்பாங்க, சில பேர் பொய் பேசுறவங்க இருப்பாங்க, சில பேர் அமானித்து மோசடி செய்வா, சில பேர் அமானித்து ஃபாலோ கரெக்டா ஃபாலோ பண்ணுவா, எல்லா சமுதாயத்திலும் உள்ளதுதான். ஆனால் இந்த யூதரத்தில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால், ரப்பல்லாஹ் காரணம் சொல்கின்றான், இவர்களுக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால், இப்படி பெரும்பாலானவர்கள் இவர்கள் நயவஞ்சகர்களாகவும் மோசடி செய்யக்கூடியவர்களாகவும் அமானிதத்திற்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ذلك بانهم قالوا ليس علينا في الاميين سبيل. நாம இந்த அறியாத மக்கள் இருக்கிறார்களே, அதான் யூதர்களை தவிர உலகத்தில் மற்ற அனைத்து சமுதாயம் உம்மியின் அறியாத மக்கள், பாமர மக்கள். இந்த பாமர மக்களை எவ்வளவுதான் ஏமாற்றினாலும் நம் மீது குற்றம் கிடையாது என்பது இவருடைய நம்பிக்கை. ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அதாவது திருடுவான், திருடு தப்புதான், ஒரு காலத்தை திருந்த வாய்ப்பு உண்டு. பொய் பேசுபவன் பொய் பேச தப்புதான் என்ற உணர்வோடு பொய் பேசுவான், ஒரு காலத்தில் திருந்த வாய்ப்பு உண்டு. ஆனால் இவர்களிடத்திலே பொய் பேசினால், இவனை ஏமாற்றினால், இவனுடைய சொத்தை திருடினால், இவனுடைய பொருளை அபகரித்தால் எந்த குற்றமும் கிடையாது என்று நம்பிக்கை கொண்டவர்கள், அக்கீதா கொண்டவர்கள் யூதர்கள். அதனால் இவர்களை திருத்த முடியாது. ஒரு சில பேர் இருக்கிறான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு பொற்குவியலையை ஒப்படைத்தாலும் அந்த அமானத்தை உங்களை பரிபூர்ணமாக நிறைவேற்றி விடுவார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் எப்படி என்றால், சல்லிக்காசை கொடுத்தால் கூட அவர்களுக்கு அமானியத்தை நீங்கள் தலைகால் என்றாலும் திரும்ப வாங்கிவிட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? ذلك بانهم قالوا ليس علينا في الاميين سبيل. இந்த பாமர மக்களிடத்திலே, அவர்கள் பாமர மக்கள் என்று குறிப்பிடுவது யூதர்களை தவிர மற்ற அனைத்து சமுதாயத்தினரையும். யூதர்கள் மட்டும்தான் கற்றவர்கள், கற்றறிந்தவர்கள். அவர்களை தவிர மற்ற எந்த சமுதாயமாக இருந்தாலும், அவர்களை எவ்வளவு ஏமாற்றினாலும், கொள்ளையடித்தாலும், நாசம் செய்தாலும் தவறே இல்லை என்று அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள், அகீதா வைத்திருக்கின்றார்கள். இதுதான் யூதர்களுக்கு மற்றவர்கள் வித்தியாசம். ஆகவே யூதர்களிடத்தில் நபியே, நீங்கள் கவனமாக நடந்து கொள் என்று அல்லாஹ் எச்சரித்தான். அல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கையை பார்த்தவுடன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சியது என்னவென்றால், சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கையை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சியது என்னவென்றால், இந்த யூத சமுதாயத்தோடு தான் நம்முடைய இந்த முதல் சமுதாயமான, முதல் உம்மத்தான முஸ்லீம்கள் பழகப் போகிறார்கள். மக்காவிலிருந்து மொத்த முஸ்லீம்கள் மதினாவுக்கு வரப்போகிறார்கள். மதினாவில் இருக்கக்கூடிய மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அப்படி இந்த முஸ்லீத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சமுதாயமான இந்த சஹாபாக்கள், இந்த உம்மத்தினுடைய கியாமத் நாள் வரை வரக்கூடிய முதல் சமுதாயமான இந்த சமுதாயம், இந்த சஹாபாக்கள், இந்த யூதர்களோடு பழகக்கூடிய காரணத்தினால், எப்படிப்பட்ட யூதர்கள், ஹியான செய்வதோ, மோசடி செய்வதோ, அமானியத்திற்கு பங்கம் விளைவிப்பதோ தவறே இல்லை, குற்றமே இல்லை என்று நம்பக்கூடிய இந்த யூதர்களிடத்திலே நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் பழகும் பொழுது, எங்கே நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தினத்திலும் இந்த தவறு வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏனென்றால் சகோதரர்களே, ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன், முதல் கோணலாக இருந்தால் முற்றும் கோணலாகிவிடும். முதலாவது உருவாகக்கூடிய இந்த சஹாபாக்கள் சமுதாயம், இவர்கள் கோணிவிட்டால் கியாமத்தினால் வரக்கூடிய சமுதாயம் கோணிவிடும் என்ற பொறுப்புணர்வினால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னிலையாக வைத்து, சஹாபாக்களை முகாத்தமாக வைத்து, சஹாபாக்களை செகண்ட் பர்சனாக வைத்து கியாமத்தினால் வர வரக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு போதித்தார்கள், அமானிதத்தை பேணுங்கள், அமானிதத்தை கடைபிடியுங்கள், மோசடி செய்யாதீர்கள் என்ற இந்த உபதேசத்தை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார்கள். பெருமானாருடைய இந்த ஆவலுக்கேற்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களிலே சகோதரர்களே அமானிதத்தை பேணுவதை பற்றியும் அமானிதத்தை கடைபிடிப்பதை பற்றியும் வலியுறுத்தி வசனங்களை இறக்கினான், வலியுறுத்தி வசனங்களை இறக்கினான். எத்தனை வசனங்கள்! இன்னல்லாஹ யாமருக்குமான் துஅத்துல் அமானாத்தில் அஹ்லிஹா. நபியே, அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகின்றான், அமானிதத்தை அவருக்குரியவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று, அமானியத்தை அவரவருக்குரிய ஒப்படைத்தவங்க என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். அல்லாஹ் ரபுல் ஆயத்திருக்கிறான். எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயத்தில் முனாஃபிக் சலாசோன், ஒரு நயவஞ்சகன் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், நயவஞ்சகன் என்றால் காஃபிர் அல்ல, முஷ்ரிக் அல்ல, மூமினாக இருப்பான், முஸ்லீமாக இருப்பான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி இருப்பான், தாடி வைத்திருப்பான், தொப்பி போட்டிருப்பான், ஜுப்பா போட்டிருப்பான், எல்லாம் இருக்கும், ஐவேளை தொழுகை இருக்கும். ஆனால் அவன் தன்னைத்தானே நயவஞ்சகனா இருக்கிறான் என்பது அவனுக்கே கூட சில சமயங்களில் தெரியாமல் இருக்கும். ஒருவன் முஸ்லீமாக இருப்பான், ஆனால் நயவஞ்சகனா இருப்பான், முனாஃபிக்காக இருப்பான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். மக்கா ஹஜ் சர்வீஸ், மனநிறைவான இபாதத்துக்கு முழு உத்தரவாதம் மக்கா ஹஜ் சர்வீஸ். மௌலானா ஷம்சுதீன் காசிமி அவர்கள் தலைமையில் ஓர் அற்புத ஜியாரத் பயணம். எகிப்து நாட்டின் ஏராளமான அற்புத தலங்கள், பிரமிடுகள், நைல் நதி மற்றும் ஃபிரௌன் சடலம், பாலஸ்தீன் நாட்டின் பரவச முட்டும் பைத்துல் முகத்தஸ், ஜெருசலேம், ஜெரிகோ, பெத்லஹெம் போன்ற புண்ணிய தலங்கள், நபி மூசா, நபி ஈசா, நபி யஹய்யா, நபி ஷுவைப், நபி தாவூத், அன்னை மரியம் போன்றோர் வாழ்ந்து மறைந்த வாஞ்சைமிகு தலங்கள், புண்ணிய சஹாபாக்கள் அடங்கியிருக்கும் கண்ணிய நினைவிடங்கள், சிரியா தேசத்தின் சீரிய பள்ளிவாசல் மஸ்ஜித் உமையா, ஜோர்டான் நாட்டில் அஸ்ஹாபுல் காஃப் எனும் குகைத்தொழர்களின் குகை, மனிதர்களை மிதக்கச் செய்யும் சாக்கடல் மற்றும் அல் குரான் கூறும் அற்புத தலங்கள் ஏராளம் ஏராளம். இவற்றுடன் சேர்ந்து புனித உம்ராவும். இவை அனைத்தும் மௌலானா சம்சுதீன் காசிமின் அவர்களின் சீரிய வழிகாட்டலில். ஏமாற்றத்தை தவிர்க்க உடனே பதிவு செய்வீர் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஜியாரத் குழு புறப்படும் நாள் May 1 குறைந்த இடங்களே இருப்பதால் உடனே பதிவு செய்யுங்கள். மக்கா ஹஜ் சர்வீஸ், நிசாரா பொனான்சா, 813 அண்ணா சாலை, LIC எதிரில், சென்னை. தொலைபேசி 9445163212. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தரங்க காரியதரிசி சாஹிபு சிர் என்று போற்றப்படும் ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா இடத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே அவர்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களை பற்றி எல்லாம் சொன்னார்கள். நான் மரணித்த பிறகு இப்படி இப்படிலாம் ஃபித்னாக்கள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும் என்று தன்னுடைய அந்தரங்க காரியதரிசி சாஹிபு சிறு இடத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, வரலாறுகளை சொல்லப்படுகிறது, அந்தரங்க காரியதரிசி இடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாரெல்லாம் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் என்ற லிஸ்டையும் அந்த பட்டியலையும் தன்னுடைய அந்தரங்க காரியதரிசியிலே ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா இடத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தார்கள் என்பது வரலாறுல இருக்கின்றது. சில சமயங்களிலே ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் ஹுதைஃபாவை அழைத்து, ஹஜ்ரத் ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அழைத்து, ஹுதைஃபாவே உங்களிடத்திலே கியாமத் நாள் வரையில் வரக்கூடிய சில முனாஃபிக்குகளுடைய லிஸ்டை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என்னுடைய பெயரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள். கேட்பது யார் ஒரு காமாசோம மனிதர் அல்ல, ஒரு குப்பன சுப்பன அல்ல. எந்த உமரை பார்த்து உமர் ஒரு பாதையில் நடந்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையாக ஓடிவிடுவான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, லவ்கான பாதி நபியும் லக்கான உமர் வலாக்கில் லா நபிய பாதி, எனக்கு பிறகு ஒரு நபியாக வருவதா இருந்தால் அதற்கு உமரே தகுதியானவர், ஆனால் எனக்கு பிறகு நபி இல்லை என்று சொன்னார்களோ, உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகிறான் என்று பெருமானா சிலாகித்தார்களோ, அந்த உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா கேட்பார்களாம், ஹுதைஃபாவே அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள். ஏனென்றால் சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் புகாரிலே அந்த நிஃபாக்கை பற்றிய கிதாபுல் ஈமான் என்ற பாடத்தில் சொல்லும்போது சொல்கிறார்கள், மா மின் சஹாபியின், எந்த ஒரு சஹாபியும் இல்லை, இல்லா ஹாஃபா அலைஹி நிஃபாக், தன் மீது நிஃபாக்கை பயப்படாத சஹாபியே கிடையாது. நான் முனாஃபிக்காக இருப்பேனோ, நானும் நயவஞ்சகராக இருப்பேனோ என்று அஞ்சாத எந்த சஹாபியும் கிடையாது என்று புகார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சஹாபியுமே எங்கே தான் நயவஞ்சகனாகி விடுவனோ, தான் முனாஃபிக்காகி விடுவனோ என்று அஞ்சு கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்களுடைய குணாதிசயமாக எச்சரித்தார்கள் கியாமத் நாள் வரை இந்த உம்மத்திற்கு. நீங்கள் முனாஃபிக்கா இல்லையா, நீங்கள் நயவஞ்சகர்களா இல்லையா என்பதை நீங்களே அறுதிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மூன்று முக்கிய அடையாளங்களை சொன்னார்கள். ஆயத்துல் முனாஃபிக் சலாஸ், நயவஞ்சகருடைய அடையாளங்கள் மூன்று. இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் தான் பேசுவான். அவன் பேசக்கூடிய பேச்சுக்களில் உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும், ஆனால் பொய் தான் அதிகமாக மிகைத்திருக்கும். இது முனாஃபிக்குடைய முதல் அடையாளமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான். இது அத்துமின ஹான, இரண்டாவது அடையாளமாக சொன்னார்கள். அவனிடத்தில் அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்வான், அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்வான். மூன்றாவது சொன்னார்கள், இதா வாத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் ஈஸியாக மீறிட்டு போயிட்டே இருப்பான். நான் எப்பப்பா சொன்னேன், நான் எப்ப சொன்னேன், இன்றைய அரசியல்வாதிகளை போல வாக்குறுதி கொடுத்தால் ஈஸியா மீறிட்டு போயிட்டே இருப்பான், அதை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மூன்றும் நயவஞ்சகருடைய மிக முக்கியமான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, இந்த மூன்று அடையாளங்களை இன்னொரு ஹதீஸில் தெளிவாக சொன்னார்கள், யாரிடத்தில் எந்த குணம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் நயவஞ்சகராக கருதப்படுவார். மூன்று முழுமையாக இருந்தால் முழுமையான நயவஞ்சகர், கொஞ்ச அளவுக்கு இருந்தால் கொஞ்ச நயவஞ்சகர். அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதே புகாரி ஹதீஸில் இருக்கிறது, யாரிடத்தில் எந்த அளவுக்கு அந்த தன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நயவஞ்சகராக கருதப்படுவார். அருமைக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், இந்த மூன்று அடையாளங்கள் எந்த அளவுக்கு நம்ம இடத்தில் இருக்கின்றன. பேசினால் பொய் பேசுவது, அமானிதத்திற்கு மோசடி செய்வது, வாக்குறுதிகளை மீறுவது, இந்த மூன்றும் நயவஞ்சருடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில் அதில் முக்கியமாக பங்கை பெறுகிறது அமானிதத்திற்கு மோசடி செய்வது. அருமைக்குரியவர்களே, இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே அமானிதத்திற்கு மோசடி செய்வதை பற்றி எச்சரிக்கின்றான். அமானத்தை மோசடி செய்ய எச்சரிக்கின்றான். எப்படி செய்கின்றான்? நீங்கள் முதலில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் மோசடி செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் மோசடி செய்யாதீங்க. என்ன அர்த்தம் சகோதரர்களே? அல்லாஹ் எந்த அமானத்தை நம்மிடத்தில் ஒப்படைத்தானோ, இன்னா அரதனல் அமானத்தல சமாவாதி வல் அரத் வல் ஜிபாலி ஃபபைனா யஹ்மிலஹா ஃபஹமலஹல் இன்சான் இன்னஹு கான தலூமன் ஜஹூலா. நான் இந்த இஸ்லாம் என்ற அமானிதத்தை, இந்த ஈமான் என்ற அமானிதத்தை வானங்களிடத்தில் ஒப்படைத்தோம், பூமி இடத்தில் ஒப்படைத்தோம், பெரும் பெரும் மலைகளிடத்தில் ஒப்படைத்தோம். ஃபபைனா யஹ்மிலஹா, அந்த அவைகளெல்லாம், அந்த வானங்களும் பூமியும் மலைகளும் அந்த அமானிதத்தை ஏற்க மறுத்து விட்டன. ஃபஹமலஹல் இன்சான், இந்த மனிதன் மட்டும்தான் அமானத்தை ஏற்றுக்கொண்டான். இன்னஹு கான தலூமன் ஜஹூலா, ஆனால் இந்த ஏற்றுக்கொண்ட மனிதன் அந்த அமானிதத்தினுடைய மகத்துவத்தை தெரியாத மடையனாக இருக்கின்றான், அந்த அமானிதத்தை நிறைவேற்றாத அநியாயக்காரனாக இருக்கின்றான். இன்னஹு கான தலூமன் ஜஹூலா, அநியாயக்காரனாக இருக்கின்றான், மடையனாக இருக்கின்றான். அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு அமானிதத்தை கொடுத்திருக்கான், ஈமான் என்ற அமானிதம். அதை ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வலா தஹூனுல்லாஹ வரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் முதலில் மோசடி செய்யாதீர்கள். அமானிதத்திற்கு எந்த ஈமானை பெற்றிருக்கிறீர்களோ அந்த ஈமானை முழுமையாக பாதுகாத்து அந்த ஈமானின்படி வாழ தலைப்படுங்கள். அந்த ஈமானுக்கு மோசடி செய்து, அந்த இஸ்லாத்திற்கு மோசடி செய்து, நீங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்திற்கு மோசடி செய்து, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் மோசடி செய்யாதீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வ தஹூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஆலமூன், நல்லா விளங்கிக்கிட்டே உங்களுடைய அமானிதங்களுக்கு மோசடி செய்யாதீங்க. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் மோசடி செய்யாதீங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டே உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களுக்கு மோசடி செய்யாதீங்க. அருமைக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், அமானிதத்திற்கு மோசடி என்றால் என்ன? நாம் என்ன நினச்சிருக்கேன்டா, நம்மள்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு லட்சம் ரூபா கொடுத்து பத்திரமா பாதுகாத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு கேட்கும் போது நம்ம பத்திரமா தூக்கி அந்த ஒரு லட்சத்தை கொடுக்கணும், இதான் அமானிதன்னு நினச்சிட்ருக்கிறோம். நம்மள்கிட்ட யாரும் அப்படி ஒரு லட்சம் கொடுக்குறதில்ல, நம்ம யாரும் திரும்ப கொடுக்க வேண்டியதில்லை, அதனால் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இல்லை சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையே முதலில் ஒரு அமானிதம், நமக்கு அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை முதலில் ஒரு அமானிதம். அந்த வாழ்க்கையின் ஒரு நிமிடத்தை நாம் வீணடித்தாலோ, பாழாக்கினாலோ, அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை பயன்படுத்தினாலோ, இதுவே முதலில் அமானிதத்திற்கு மோசடி. நாம் எவ்வளவு நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு நேரங்களை பாழாக்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை நேரங்களை, மணித்துளிகளை எத்தனை வீணான விஷயங்களே, மார்க்கத்திற்கு பயனில்லாத, துனியாவுக்கு பயனில்லாத, ஆகரத்துக்கு பயனில்லாத காரியங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் ஹுஸ்னி மர்இல் இஸ்லாம், மின் ஹுஸ்னி தர் மர்இல் இஸ்லாம் தர்க்கு மாலா யானி, ஒரு முழுமையினுடைய அழகான நற்குணங்களில், ஈமானுடைய அற்புதமான அடையாளங்களில் ஒன்று என்னவென்றால் தர்க்கு மாலா யானி, அவனுக்கு பயன் தராத விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருப்பது. துனியாவுக்கும் பயன் இல்லை, ஆகிறதுக்கு பயன் இல்லை, அந்த விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எவ்வளவு நேரங்களை பாழாக்கி கொண்டிருக்கின்றோம் சகோதரர், துனியாவுக்கும் பயன் இல்லாத, ஆகிறதுக்கு பயன் இல்லாத. குறிப்பாக சமீபத்தில் இப்பொழுது மாணவர்கள் எல்லாம், இளைஞர் எல்லாம் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்க நேரம், அவருடைய அறிவையும் அவருடைய பரீட்சையும் பாழாக்கும் விதத்திலே இந்த கேடுகட்ட அரசாங்கத்தின் உதவியோடு, கேடுகட்ட இந்த ஆட்சியாளர்கள் உதவியோடு ஐபிஎல் என்ற ஒரு மானங்கெட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இளைஞர்களும் நம்முடைய மாணவர்களும் பெரியவர்கள் கூட ஐபிஎல் வந்துருச்சா டிவி வாங்கணும்பா, வீட்டுக்கு ஐபிஎல் வந்துருச்சா அந்த சேனல் கனெக்ஷன் கொடுக்கணும்பா, ஐபிஎல் வந்துருச்சா அந்த சேனல் வாங்கணும்பா என்று ஐபிஎல் ஏதோ ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய தீர்ப்பு தமக்கு கிடைப்பதை போன்றும், நல்ல பாக்கியம் கிடைப்பதை போன்றும் எதிர்பார்த்து அந்த ஐபிஎலுக்காக காத்து கிடந்து அந்த ஐபிஎல் தங்களுடைய நேரத்தை பாழாக்கக்கூடிய, அந்த ஹராமான கண்களால் செய்யக்கூடிய அந்த ஜினாவிலே தங்களுடைய நேரத்தை ஈடுபடுத்தக்கூடிய கேடுகட்ட காரியத்தை பார்க்கின்றோம் சகோதரர்களே. ஒரு காலத்தில் கிரிக்கெட் என்பது கிரிக்கெட்டாக மட்டும் இருந்தது, விளையாட்டாக மட்டும் இருந்தது, ஆனால் இது ஐபிஎல் போன்ற கிரிக்கெட் எல்லாம் இன்று கிரிக்கெட் அல்ல, அது ஜினாவாக மாறிவிட்டது, விபச்சாரமாக மாறிவிட்டது, சூதாட்டமாக மாறிவிட்டது. கேடுகட்ட அத்தனை ஹராம்களும் அந்த ஐபிஎல் நிரம்பியிருக்கின்றன. மதுவிலிருந்து விபச்சாரத்தின் அத்தனையும். இல்லை என்றால் எதற்காக அந்த ஐபிஎல்ல ஏதோ ஒரு விளையாட்டு, ஒருத்தன் போடுகிறான், ஒருத்தன் அடிக்கிறான், நாலு பேர் உட்காந்து பாக்குறான், அது ஏதோ ஒரு விளையாட்டு, பைத்தியகாரத்தனமான விளையாட்டு சொல்லிவிடலாம். எதற்காக அடிச்ச உடனே நாலு பெண்களை அரைகுறை ஆடையோடு வந்து ஆட விட வேண்டும், நடனம் ஆட விட வேண்டும், அந்த நடனத்தை ரசிக்க வேண்டும்? அருமைக்குரியவர்களே, அத்தனை ஹராம்கள் நிரம்பிவிட்ட அந்த ஐபிஎல்ல நம்முடைய எவ்வளவு நேரங்கள் பாழாக்குகின்றன. இது அமானித மோசடி இல்லையா? இது ஒரு வகையான அமானித மோசடி. நாம் நினைக்கிறோம் அமானிதம் அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட 100,000 10,00,000 பணத்தை கொண்டு கொடுக்கணும், நம்ம பத்திரமா திரும்ப கொண்டு கொடுக்கணும், இதுதான் அமானிதம் என்று இல்லை சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையின், நம்முடைய ரத்தத்தின் ஒவ்வொரு துளிகளிலும் அமானிதம் கலந்திருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மணித்துளிலும் அமானிதம் கலந்திருக்கின்றது. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்திலும் அமானிதம் கலந்திருக்கின்றது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை பல வகையாக சொன்னார்கள், பலவிதமான அமானிதங்களை சொன்னார்கள். ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் முடித்து சந்திக்கின்றார்கள். முதன் முதலில் அந்த கணவன் அந்த மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே தனக்கு ஹலாலான கணவன் என்று நம்பி தன்னை அவனிடத்தில் ஒப்படைக்கின்றாள். ஆனால் அந்த அயோக்கிய கணவன் அவளை அனுபவித்து விட்டு வெளியே வந்து தன்னுடைய நண்பர்மார்களிடத்திலே, தன்னுடைய தோழமார்களிடத்திலே, என்னுடைய மனைவி அப்படி இருந்தா, இப்படி இருந்தா, ராத்திரி அது நடந்துச்சு, இது நடந்துச்சு என்று வர்ணிக்கின்றான். இது எவ்வளவு பெரிய மோசடி! இது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பலமான மோசடி என்று எச்சரித்தார்கள். ஒரு மனிதன் செய்யக்கூடிய மோசடி மிக மோசமான மோசடி. தன்னை நம்பி ஒப்படைத்த தன்னுடைய மனைவியின் அழகையும் அவருடைய அங்க அவயங்களையும் தான் அவரோடு நடந்து கொண்ட விதத்தையும் மற்றவர்களை பகிர்ந்து கொள்கிறானே, இதுதான் மிக மிக கேவலமான மோசடி என்று எச்சரித்தார்கள். இன்னைக்கு சகோதரர் இது சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்குது. கல்யாணம் முடிஞ்ச உடனே, ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச உடனே அந்த மாப்பிளை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் உட்காந்து சொல்ற கார்குசாரி சொல்லு என்ன நடந்துச்சு, லா ஹவ்வதுல குவ்வத்தில்லா பில்லா. அந்த மன பெண்ணை கூப்பிட்டு வந்து அவருடைய தோழி மாதிரிலாம் உட்காந்து என்ன நடந்துச்சு சொல்லு, அவன் என்ன பண்ணா, நீ என்ன பண்ண, எவ்வளவு பெரிய ஹராம் இது, எவ்வளவு பெரிய ஹராம். இது ஒரு மோசடி இல்லையா? இது எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மிக மோசமான மோசடி என்று வர்ணிக்கின்றார்கள், கேவலமான மோசடி என்று. ஆகவே இதுவும் ஒரு வகையான மோசடி, அமானிதத்திற்கு மாற்றம். மக்கா ஹஜ் சர்வீஸ், மனநிறைவான இபாதத்துக்கு முழு உத்தரவாதம் மக்கா ஹஜ் சர்வீஸ். குடும்பத்தோடு புனித ஹரமில் கொண்டாட மக்கா ஹஜ் சர்வீஸ் புறப்படும் நாள் இன்ஷா அல்லாஹ் மே மாதம் 9ஆம் தேதி. தொலைபேசி 9445163212. ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கின்றார், அல்லது தொழிலாளி முதலாளியோடு உறவு இருக்கின்றது. அந்த முதலாளி தொழிலாளிக்கு எவ்வளவு மோசடி செய்கின்றோம், முதலாளி தொழிலாளிக்கு எவ்வளவு மோசடி செய்கின்றோம், எவ்வளவு எத்தனை விதமான மோசடி நடக்கின்றன, அமானத்திற்கு மோசடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஜ்லிஸ் அமானா, நீங்கள் ஒரு சபையிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள், அந்த சபையிலே நாம் இங்கே பேசக்கூடிய விஷயங்கள் வெளியிலே தெரிய வேண்டாம் என்று சொல்லப்பட்டு விட்டால், அந்த சபையிலே பேசிய ஒவ்வொரு வார்த்தை அல்ல, ஒவ்வொரு வாக்கியம் அல்ல, அங்கே விட்ட மூச்சு கூட அமானிதம், அங்கே விட்ட மூச்சு கூட அமானிதம். ஆனால் இன்னைக்கு ஒரு சபையிலே பேசப்படுகின்றது, பேசி முடிச்ச பிறகு வெளியே வந்து அதை ரகசியங்க யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னா தான் நமக்கு வெளியே வந்து சொல்லி ஆகணும், அப்போதான் அந்த பாரம் இறங்க நமக்கு. பல நேரங்களிலே பார்க்கின்ற சகோதரர்களே, நண்பர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியிலே அமானிதம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய பல ரகசியங்களை நண்பரிடத்தில் சொல்லுவான். ஒரு நண்பன் அவன் நம்பி அவன் நண்பன் என்ற அடிப்படையிலே அமானிதங்களை சொல்லுவான், அவனுக்கு ஆலோசனை கேட்பான். நாளைக்கு ரெண்டு பேருக்கு தகராறு பிரச்சனை ஆன பிறகு அந்த அமானிதங்கள் எல்லாம் காட்டில் பறக்க விட்டுட்டு, இவன் நேற்று என்கிட்ட எப்படி சொன்னான் தெரியுமா, அன்னைக்கு இப்படி சொன்னான், இன்னைக்கு இப்படி சொன்னான் என்று அவன் சொன்ன ரகசியங்களை எல்லாம் போட்டு உடைப்பது, இது எவ்வளவு கேடுகட்ட அமானித மோசடி இது. இப்படி சகோதரர்களே, அமானிதங்களுடைய மோசடி என்று பட்டியலிட ஆரம்பித்தால் எக்கச்சக்கமாக பட்டியலிட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, அமானிதம் அப்படின்றாலே அது வெறும் பணத்தை ஒப்படைக்கிறதும், பணத்தை திரும்ப ஒப்படைக்கிறதும் அமானிதம் இல்லை சகோதரர்களே. பணத்தில் செய்வதும் மோசடி, மற்ற நம்முடைய வாழ்க்கையில் செய்வதும் மோசடி, அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பாழாக்குவதும் மோசடி, அல்லாஹ் கொடுத்த மணித்துளிகளை வீணாக்குவதும் மோசடி, அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை அல்லாஹ் அனுமதிக்காத விதத்தில் பயன்படுத்துவதும் மோசடி. ஆகவே பல்வேறு விதமான மோசடி நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பியிருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றையும் யோசித்து அந்த மோசடிகளை களைய வேண்டியது மூமினுடைய கட்டாய கடமையாகும். இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கின்றான், ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணாதிசயங்களில் முக்கியமான குணாதிசயமாக கொடுத்த இந்த அமானிதத்தை நீங்கள் மீறுவீர்களேனால் அல்லாஹ்வுடைய லானத்திற்கு ஆளாகி விடுவீர்கள், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகி விடுவீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஏனென்றால் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியாக அனுப்பிய உடனே அவர்களுக்கு கொடுத்த முதல் தகுதியே, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் தகுதியே அமீன் என்ற தகுதி தான், அமீன் என்ற தகுதி தான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தாவா செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மக்காவுக்கு அவர் நுபுவத் கிடைத்தவுடன் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அற்புதமாக சொல் நயத்தோடு, கவிதை நயத்தோடு, வார்த்தை நயத்தோடு, வார்த்தை ஜாலங்களோடு, வாத திறமைகளோடு அந்த மக்களுக்கு தாவா செய்யவில்லை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கேள்வினாலும் கேளுங்க, நான் தான் பதில் சொல்றேன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. இஸ்லாத்தை பத்தி எப்படி கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ரசூலுல்லாஹி சொல்லலே, அவர்கள் சொன்ன முதல் வார்த்தையே கைஃப வஜத்து முனிஃபில் அய்யாமில் மாலியா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை நீங்க எப்படி பார்த்தீர்கள். இதுதான் பெருமானோட முதல் தாவா வார்த்தை. அல்லாஹ் ஏக இறைவன் என்றோ, தன்னுடைய நுபுவத்தை பற்றியோ, ஆகரத்தை நம்புங்கள், மறுமை நம்புங்கள், இதெல்லாம் இல்ல. கைஃப வஜத்து முனிஃபில் அய்யாமில் மாலியா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி பார்த்தீர்கள். திறந்த புத்தகமா உங்களுக்கு மத்தியில் இருக்கிற வாழ்க்கை, எந்த விதமான கூடுதல் குறைவு இல்லை, ஒளிவு மறைவு இல்லை, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி பார்த்தீர்கள். அந்த மக்கள் ஓபன் டிக்ளேர் கொடுத்தாங்க, மா ஜர்ரப்னா பிக்க கிதுபன் வலாஹியானா, சுபஹானல்லாஹ், மா ஜர்ரப்னா பிக்க கிதுபன் வலாஹியானா. எங்களுடைய இந்த வாழ்க்கையில உங்களுடைய 40 வருட வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பிறந்ததிலிருந்து 40 வயது வரை உங்களோடு பழகி கொண்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம், உங்களோட கொடுக்கல் வாங்க வைத்திருக்கின்றோம், உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மா ஜர்ரப்னா பிக்க கிதுபன் வலாஹியானா, உங்களிடத்தில் எந்த ஒரு பொய்யையும் நாங்கள் பார்த்ததில்லை, எந்த ஒரு மோசடியையும் பார்த்ததில்லை. அருமை சகோதரர்களே, இதுதான் ஒரு மூமினுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையான தகுதி, ஒரு தாயிக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையான தகுதி. இன்னைக்கு நம்ம இஸ்லாத்தை சொல்லணும்னு நினைக்கிறோம், மற்றவங்களுக்கு தாவா செய்யணும்னு நினைக்கிறோம், முஸ்லீம்களுக்கும் சொல்லணும், முஸ்லீம் அல்லாதவர்களும் சொல்லணும்னு சொல்ல நினைக்கிறோம். ஆனால் நமக்குள் இருக்க வேண்டிய தகுதி சகோதரர்களே, மா ஜர்ரபுனா பிக்க கிதுபன் வலாஹியானா, உங்களை நாங்கள் பொய் சொல்லி பார்த்ததில்லை, உங்களை மோசடி செய்து பார்த்ததில்லை. அந்த நற்குணம் தான் சகோதரர்களே அவருடைய தாவா பணியிலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைத்திருக்க செய்தது. மலை போல எதிர்ப்புகள் வந்த நேரத்திலும் கூட, கடல் அலைகள் போல எதிர்ப்புகள் வந்த நேரத்திலும் கூட, அத்தனை எதிர்ப்பிலும் நிலைகுலையாமல் இருக்க செய்தது அவருடைய அந்த கடந்த கால வாழ்க்கையின் ஒழுக்கமும், பொய் சொல்லாத குணமும், மோசடி செய்யாத குணமும் தான், அமானிதமான குணமும் தான். அருமைக்குரியவர்களே, அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் குணமாக, முக்கிய குணமாக கொடுத்தான். அந்த குணத்தை நாமும் உருவாக்கி கொள்ளும் பொழுதுதான் அந்த பெருமானாருடைய உம்மத் என்று சொல்லிக்கொள்ள நமக்கும் தகுதி இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய நல்லடியார் என்று சொல்லிக்கொள்ள அருகதையும் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வான். ஆகவே அருமைக்குரியவர்களே, அந்த அமானிதத்தை பேணுவோம், அமானிதத்தை பின்பற்றுவோம். எவையவெல்லாம் எப்படி எப்படி அமானிதம் என்பதை உணர்ந்து அந்த அமானிதத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல்லாஹி நமக்கு தந்தருள்வானாக. நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுப்பப்படும் பொழுது நாம் எல்லாம் அமானிதத்தை பாதுகாத்தவர்கள், அமானிதத்தில் மோசடி செய்தவர்கள் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து, மற்ற கோடான கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே இவரெல்லாம் பாருங்கள், அமானிதத்திற்கு முழுக்க முழுக்க பாடுபட்டவர்கள், அமானிதத்தை நிறைவேற்றியவர்கள், ஒரு சிறிய அளவு கூட அமானிதத்தை மோசடி செய்யாதவர்கள் இவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து சிலாகிக்கும் அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக, நம்முடைய சந்ததி கொடுத்தருள்வானாக, நம்முடைய குடும்பத்தார் அனைவருக்கும் கொடுத்தருள்வானாக. அந்த நற்குணத்தின் மூலமாக உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை காரணமாக்கி வைப்பானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.